மயில் வடிவில் நடனம் ஆடினாள், மயில் வடிவில் நடனம் ஆடினாள், மயில் வடிவில் நடனம் ஆடினாள், மயில் வடிவில் நடனம் ஆடினாள், மயில் வடிவில் நடனம் ஆடி மாயூரத்தில் மயங்கியரனிடம் மணப்பீரேன, மயங்கியரனிடம் மணப்பீரேன, மயங்கியரனிடம் மணப்பீரேன, பிறப்பாயாய் ஜீவனும் சவித்தன, மயங்கியரனிடம் வடிவம் கொண்டாள் பாலை பொழுந்தே, பசு வடிவம் கொண்டாள் பாலை பொழுந்தே, திருமணம் புரிந்தாள். திருமணம் புரிந்தாள் கோகிலாம்பாள், திருமணம் ஜேரியில் கோகிலாம்பாள், திருமணம் ஜேரியில் கோகிலாம்பாள், கோகிலாம்பாள். நெறிந்த சடையில் ஒன்றை இழுத்து ஓங்கி அறைந்தான். நெறிந்த சடையில் ஒன்றை இழுத்து ஓங்கி அறைந்தான். சிவனும் கரையில் அறைந்தான். அந்த மதிர வீர பத்திர நிர்மலா தேவி